ಸಮಾಸಿಕಾಷ್ಟಕಂ. ಕಾಂತಿಪ್ಪದಿಯಿದೆ ವೇಳಿಕೆ ಎನ್ನರು ದಿವ್ಯ தேசம். பேயாழ்வாரும் கலியனும் மங்களாசாசனம் பண்ணி உள்ளார்கள். மண்ணு மதில் கட்சி வேளுக்கை ஆளுறியை என்று கலியன் மங்களாசாசனம். அதன்படி விசிம்ப ரூபத்துடன் எழுந்தருளியுள்ளார் எம்பெருமான். எம்பெருமானே விரும்பி அமர்ந்த தலமாதல் பற்றி இத்தலம் சிங்க வேள் இருக்கை வேளுக்கை எனப்பட்டது. சுவாமி தேசிகன் இதனை ராமாசிகா என்று குறிப்பிடுகிறார். 9 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்தோத்திரம். தற்காலத்தில் இந்த திவ்ய தேசம் ஆளழகே சிங்கர் சன்னதி என்று வழங்கப்படுகிறது. வேதங்களின் உத்தர பாகமான உபனிஷத்துக்களிலும் வேகவதியின் தென்புறகிலும் விரும்பி அமர்ந்தவன் இவ்வெம்பெருமான் என்கிறார். இக்காலத்தில் இந்த சன்னதி வேகவதியின் வடபுறத்தில் அமைந்து உள்ளது. வேகவதியின் தென்புறத்தில் ஒரு இடம் வேளுக்கை மேடு என்று வழங்கப்படுகிறது. ஒருவேளை ஆற்று வெள்ளம் முதலிய காரணங்களால் சன்னிதி இப்போதுள்ள இடத்தில் மாறி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அழகிய சிங்கருக்கு சூரியன், சந்திரன், அக்னி என்ற 3 திருக்கண்கள் திசும்ப தாபனீயம் என்ற உபநிடத்தில் பிரதிபாதிக்கப்படுபவர் விசிம்மன். கழுத்து வரையில் மனித உருவத்துடனும் கழுத்துக்கு மேலே சிங்க உருவோடும் வைகுந்தத்திலும் பகுமானத்தை விட்டு வேகவதியின் கரையிலே அமர்ந்துள்ளான் இவ்வெம்பெருமான். மேற்கு நோக்கி யோகத்தில் எழுந்தருளியிருக்கும் இவ்வெம்பெருமான் வேண்டியோர் வேண்டிற்றையெல்லாம் அருளட்டும், அவனுடைய திருக்கைகள் என்னை காப்பாற்றட்டும், இரணிய நிலத்தை கோபத்தை வெளிப்படுத்தும் அதே கண்கள் அந்த சமயத்திலேயே பிரகலாத நிலத்தை அருளையும் பொய்கின்றன. நரங்கலந்த சிங்கத்தின் கண்களிலே கோபமும் அருளும் ஒரே சமயத்தில் வெளிப்படுவதில் என்ன ஆச்சரியம்! நீ ரட்சிக்கும் போது மற்ற ரட்சகர்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. சீற்றம் கொண்ட நீ ரட்சியாத போது மற்றவர் ரட்சிக்க முடியாது. ஆகையால் வேகவதி கரையில் வாழும் உன்னையே சரணடைகிறேன். இதனை படிப்பவர்கள் வேண்டுவன எல்லாவற்றையும் வேளுக்கை எம்பெருமான் அருள்வாராக.